கார்ப்பரேஷன் என்பார், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பார், எல்ஐசி பாலிசி என்பார், டேட்டா பர்த்தையே மாற்றி சொல்வார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்பார், கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்பார், வெஜிடேரியன் என்பார், கேட்டால் நான் வெஜிடேரியன் என்பார், அம்மன் வயசு என்பார், ஐயனார் வயசு என்பார், எங்கு பார்த்தாலும் பார் பா வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா, வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா, பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கல வாடா, சன்னாசம் அண்ணாச வச்சுக்கோ, நல்ல பொண்ணத்தான் கல்யாணம் கட்டிக்கோ, உன்னோடு ஒன்னே நீ வச்சுக்கோ, நல்ல புள்ளத்தான் ஒன்னே நீ கத்துக்கோ, கேட்டுடே கேட்டுடே, கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, வாங்குடா 420 பீடா கையிலே பங்கட சோடா, பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்து தான் பார்க்கல வாடா, பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னென்னமோ பேசுதே, மச்சம் மச்சா குளுக்கானோ பொக்கா போன அரக்கோனோ, அவளை தேடி நானும் போன அங்கே அவ வரக்கானோ, பச்சை கிளி பரவசமே இஞ்சின் பச்சை கடியில வசமே, அச்சு வெள்ளாதிரசமே ஏன் நொச்சிக்கு பரகசியமே, மந்திரம் தந்திரம் என்ன இந்திரம் சந்திரம் என்ன பொண்ணுக்கு பின்னாலதானடா, கேட்டுடே கேட்டுடே, கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, வாங்குடா 420 பீடா கையில பங்கட சோடா, பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்து தான் பார்க்கலவாடா, கண்ண தூசுப்பட்டா ரைட் கண்ணும் துடிக்கும் வச்சு, மேட்டுக்குடி தூத்துக்குடி புழிஞ்சு புட்டா சாத்துக்குடி, திட்ட குடி மூக்கு படி தும்மல்லத்தான் கேட்டுக்கடி, புள்ளி போட்ட ஜாக்கெட் போட்டுடா அவ துள்ளிக்கிட்டு ராக்கெட் போட்டுடா, சட்டம் போட்ட சட்டை போட்டுடா நான் திட்டம் போட்டு வட்டம் போட்டண்டா, உளுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு ஆணு வேணும்டா, கேட்டுடே கேட்டுடே, கோல் கொண்டா கோழிக்கால் கொண்டா கொஞ்சால் கொண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா, வாங்குடா 420 பீடா அழுதா, வாங்குடா 420 பீடா கையில பங்கட சோடா, இருந்தது ஏண்டா, வாழ்ந்து தான் பார்க்கலாம் தாதா.